ராஜமாலை தோள் சேரும் நாணமென்னும் தேனூரும் ராஜமாலை தோள் சேரும் நாணமென்னும் தேனூரும் கண்ணில் குளிர்காலம் நெஞ்சில் வெயில் காலம் கண்ணில் குளிர்காலம் நெஞ்சில் வெயில் காலம் பாட வந்ததோ கானம் பாவை கண்ணிலோ நாணம் லாலல்லாலல்லாலா விரைந்தால் கடலும் வழிவிடும் பாட வந்ததோ கானம் பாவை கண்ணிலோ நாணம் கல்லூரும் பொன் வேளை தள்ளாடும் பெண் மாலை இளமை வயலில் அமுதம் அழிவிட